வரல வெண்மல காமினு கலப்பியோதவரோ சீக்கட்டிலோ வேக்குவலோ நாச்சத்தே நூலே குண்டே தோடவரோ அணுவணு பூமி மகிமே அடுகடு கிது நீ பலமே பிரதி கதலிக்க நீ வரமே இது நிஜமே ప్రేమకు సంకేతం.